காலை வெளிச்சம் லேவிய ராகமம் அதிகாரம் 27:14 முதல் கொண்டு 34 வசனங்கள். பரிசுத்த பங்கு, பரிசுத்த அளவு. வீடுகளையும் வயல்களையும் குறித்து பேசிய பிறகு லேவியராகமம் 27:25 முதல் கொண்டு 34 யாவே 4 வலுவான தலைப்புகளுடன் தொடர்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தின் அளவு, முதற் பேரானவை மீட்பு பெற முடியாதபடி ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள் மற்றும் தசமபாகம். முதல் பார்வையில் இந்த தலைப்புகள் தனித்தனி விதிகளைப் போல தோன்றலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு தெளிவான செய்தியை போதிக்கின்றது. கடவுள் வெறும் காணிக்கைகளை மட்டும் கேட்கவில்லை, அவர் உரிமை கோருகிறார். கடவுள் கொடுப்பதை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, அவர் எஜமானத்துவத்தை போதிக்கிறார். கடவுள் கைகளை மட்டும் உருவாக்குவதில்லை, கடவுள் இதயத்தை உருவாக்கினார். லேவிய ராகமம் 27:25 பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் பற்றி குறிக்கிறது. ஒவ்வொரு மதிப்பீடும் அதிகாரப்பூர்வமான தரநிலையின்படி அளவிடப்பட வேண்டும். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்தமான காரியங்கள் பரிசுத்த அளவினால் கையாளப்பட வேண்டும். உலகத்தில் மக்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக எடைகளை மாற்றுகிறார்கள். வேதம் சொல்கிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது, சுமுத்திரையான நிலைக்கல்லோ அவருக்கு பிரியம். கடவுளுடைய வீடு நேர்மையற்ற தராசுகளால் ஆளப்படக்கூடாது. புதிய சிருஷ்டிக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் என்பது நமது ஆவிக்குரிய வாழ்க்கை மனித அபிப்பிராயத்தினால் அல்ல, கடவுளுடைய தராசினால் அளவிடப்பட வேண்டும் என்பதற்கான நினைவூட்டலாக இருக்கிறது. நாம் பரிசுத்தத்தை கலாச்சாரத்தை கொண்டு வரையறுப்பதில்லை, நாம் சத்தியத்தை மக்களின் நன்மதிப்பு வைத்து வரையறுப்பதில்லை, நாம் பக்தியை உணர்வுகளை கொண்டு வரையறுப்பதில்லை. கடவுளுடைய வார்த்தையே அளவுகோல், உம்முடைய வசனமே சத்தியம். நமது மனசாட்சி தளர்ந்து போகும் பொழுது, சமரசம் செய்து கொள்வது இயல்பாக தோன்றும் பொழுது, பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் நம்மை திரும்ப அழைக்கிறது. கடவுளுடைய தரம் மாறுவதில்லை. பிறகு கர்த்தர் லேவிய ராகமம் 27:26 முதல் கொண்டு 27 முதற் பேரானவைகளை குறித்து பேசுகிறார். எந்த மனிதனும் மாடுகளினாலும் ஆடுகளினாலும் தலையீற்றானதை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்த கூடாது, ஏனெனில் அது ஏற்கனவே கர்த்தருடையது. அது கர்த்தருடையது. இது ஒரு விலையேறப்பெற்ற கொள்கை. சில காரியங்கள் விருப்பத்தின் பேரில் செயல்படும் அர்ப்பணிப்பாக கொடுக்கப்படுவதில்லை, ஏனென்றால் அவை ஏற்கனவே உரிமையின் அடிப்படையில் கடவுளுடையதாக இருக்கின்றது. ஏதோ மனிதன் செய்யும் ஒரு விசேஷ தயவு போல கடவுள் முதற்பேரானதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது ஆரம்பத்திலிருந்தே தம்முடையது என்று கடவுள் சொல்கிறார். இந்த முதற்பேரானதின் தலைப்பு வேதம் முழுவதும் ஓடுகிறது. முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. முதற்பேரானது என்பது முறையான உரிமையை கோருகிற கருத்தை கொண்டுள்ளது. புதிய சிருஷ்டிக்கு இது உரக்க பேசுகிறது. நமது வாழ்க்கை முதற்பேரான சொத்து. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரிய உணர்வை பெற்ற பிறகு மட்டும் கடவுளுடையவர்கள் ஆவதில்லை. கிறிஸ்து நம்மை விலை கொடுத்து வாங்கியதினால் நாம் கடவுளுடையவர்கள் ஆகிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நமது சிறந்ததை கூட ஏதோ கடவுளதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும் என்பது போல நாம் பெருமையோடு படைப்பதில்லை. நமது சிறந்தவை ஏற்கனவே அவருக்கு சொந்தமானவை. நமது முதல் அன்பு அவருக்கு சொந்தமானது. நமது முதல் பலம் அவருக்கு சொந்தமானது. நமது முதல் நாட்கள் அவருக்கு சொந்தமானவை. கிறிஸ்துவே அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவர் என்றும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் என்றும் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்து முதற்பேரானவர் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் முதற்பேரான விதத்தில் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எபிரேய நிருபம் பரலோகத்தில் எழுதியிருக்கிற முதற்பேரானவர்களின் சபை என்று பேசுகிறது. இதன் அர்த்தம் புதிய சிருஷ்டி சாதாரண உடமையை போல வாழ்வதில்லை. புதிய சிருஷ்டி கடவுளுடைய பங்காக வாழ்கிறது. மீட்கப்பட முடியாதபடி முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளை குறித்து லேவியராகமும் பேசுகிறது. இது ஒரு கடுமையான வகை. இது கூடுதல் மதிப்பை கொடுத்து மீட்கக்கூடிய சாதாரண பொருத்தனை போன்றது அல்ல. இது முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட வகை என்பது முழுமையாகவும் முடிவாகவும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்றின் அர்த்தத்தை கொண்டுள்ளது. ஆவிக்குரிய ரீதியில் கடவுளுடைய அரசாங்கத்தில் சில முடிவுகள் இறுதியானவை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. பரிசுத்தம் என்பது எப்போதும் பேரம் பேசக்கூடியது அல்ல என்பதையும் இது நினைவூட்டுகிறது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு நிலையானதாகவும் மாற்றப்பட முடியாததாகவும் இருக்கிற தருணங்கள் உண்டு. புதிய உடன்படிக்கையில் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் அது ஆபத்தானது என்றும் அது பயங்கரமான நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறது என்றும் எபிரேயர் சொல்லும் பொழுது இந்த தீவிரமான எச்சரிப்பை நாம் உணர்கிறோம். இது மனம் வருந்துகிறவர்களுக்கான இரக்கத்தை ரத்து செய்வதில்லை, ஆனால் கிருபையோடு விளையாடுவதற்கு எதிராக இது எச்சரிக்கிறது. கடவுள் அன்புள்ளவர், ஆனால் தேவன் பச்சிக்கிற அக்கினியாயும் இருக்கிறார். புதிய சிருஷ்டி கிறிஸ்துவின் பலியை ஒரு சாதாரண காரியமாக நடத்தக்கூடாது. இப்போது அந்த அதிகாரம் தசம பாகத்தை கொண்டு முடிவடைகிறது. நிலத்தின் தசம பாகம் எல்லாம் கர்த்தருடையது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்தில் எதையாகிலும் மீட்க விரும்பினால் அதனோடு அதில் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க வேண்டும். மிருக ஜீவன்களின் தசம பாகம் கோலுக்கு கீழே கடந்து போகும். அதில் பத்தாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அது நல்லதா கெட்டதா என்று பார்க்கவும் கூடாது, அதை மாற்றவும் கூடாது. மாற்றினால் இரண்டும் பரிசுத்தமாகும். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் வலிமையானது. கடவுளுடைய பங்கு மனித விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றப்படக்கூடியது அல்ல. ஆராதனை என்பது ஏதோ ஒரு வியாபாரம் போல கடவுளுடைய பரிசுத்தமான பொருட்களை பண்டமாற்ற செய்யக்கூடாது. புதிய சிருஷ்டிக்கு தசம பாகம் உடமையையும் நம்பிக்கையையும் கற்பிக்கிறது. நியாய பிரமாணத்தின் கீழ் இஸ்ரேலர் ஆராதனை மற்றும் தேசத்தின் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்ட முறையான தசம பாகங்களை கொண்டிருந்தனர். புதிய உடன்படிக்கையில் திருச்சபை ஒரு சட்ட ஒப்பந்தமாக மோசேயின் முறைமைக்கு கீழ் வைக்கப்படவில்லை, ஆனாலும் அந்த கொள்கை அப்படியே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் கடவுளே உரிமையாளர். கொடுப்பது என்பது ஆராதனை, அது இழப்பு அல்ல. வேதம் சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. புதிய ஏற்பாடு கொடுப்பதை இதயம் மற்றும் கிருபை சார்ந்த விஷயமாக அழைக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அது ஒழுங்கான மற்றும் திட்டமிடப்பட்ட கொடுப்பதை போதிக்கிறது. உங்களில் அவன் அவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். தேவையில் இருப்பவர்களிடத்தில் தாராள குணத்தை காட்ட அது போதிக்கிறது. ஆரம்ப கால விசுவாசிகள் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். புதிய சிருஷ்டி நீதிமானாவதற்காக கொடுப்பதில்லை, ஆனால் நீதி கொடுக்கப்பட்டிருப்பதினால் கொடுக்கிறது. புதிய சிருஷ்டி கொடுக்கிறது ஏனென்றால் அன்பு இதயத்தை ஆளுகிறது. மாற்றிக்கொள்ளக்கூடாது என்ற கொள்கையும் ஆழமான பயன்பாட்டை கொண்டுள்ளது. உண்மையான பொக்கிஷத்தை சுயத்திற்காக வைத்து கொண்டு எந்த செலவும் இல்லாததை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது கடவுள் பிரியப்படுவதில்லை. தாவீது சொன்னான், நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் இதயம் பக்தியை பண்டமாற்று செய்ய முயற்சிக்கும் பொழுது இதயம் இன்னும் கட்டுப்பாட்டை தன் வசம் வைத்திருக்க விரும்புவதே அதற்கு காரணமாக இருக்கிறது. அனனியாவும் சப்பீராவும் முழு பக்தியையும் பாசாங்கு செய்துவிட்டு ஒரு பகுதியை மாய்மாலத்தினால் ஒளித்து வைத்ததின் ஆபத்தை காட்டுகிறார்கள். கடவுள் உள்ளத்தில் உண்மையை விரும்புகிறார். தசமபாக சட்டம் அதன் கண்டிப்பான பரிசுத்தத்தோடு உண்மையாக இருப்பதற்காக அழைப்பை சித்தரிக்கிறது. இந்த சட்டங்கள் அனைத்தும் ஒன்றாக வாசிக்கப்படும் பொழுது அவை புதிய சிருஷ்டிக்கான கண்ணாடியாக மாறுகின்றது. கடவுளுடைய தரம் நம்மை அளவிட வேண்டுமே தவிர மனித தரங்கள் அல்ல. கடவுளுடைய உரிமையாட்சி நம்மை ஆள வேண்டுமே தவிர சுய உரிமை அல்ல. முதற் பேரானவைகளின் கொள்கை வாழ்க்கை ஏற்கனவே கடவுளுக்கு சொந்தமானது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளின் கொள்கை பரிசுத்தத்தை மிதிக்க வேண்டாம் என்றும் கிருபையோடு விளையாட வேண்டாம் என்றும் நம்மை எச்சரிக்கிறது. தசமபாக கொள்கை கடவுளை கடைசியாக அல்லாமல் முதலானவதாக கனம் பண்ணவும் பரிசுத்தமான காரியங்களை பரிசுத்தமாக நடத்தவும் இதயத்தை பயிற்றுவிக்கிறது. இது இறுதியான மற்றும் அவசியமான ஒரு அழைப்புக்கு வழிவகுக்கிறது. புதிய சிருஷ்டி விடாமுயற்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இடுக்கமான வழி ஒரு பருவத்திற்காக மட்டும் நடக்கப்படுவதில்லை, அது முடிவு வரை நடக்கப்பட வேண்டும். இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். லேவியராகமத்தின் முடிவு வெறும் சட்டங்களின் பட்டியல் மட்டுமல்ல, அது ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையின் சித்திரம். பரிசுத்தமானவை பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். பொருத்தனைகள் கனப்படுத்தப்பட வேண்டும். இதயம் உண்மையாக இருக்க வேண்டும் கடைசி மூச்சு வரை. ஜபம். எங்கள் பரிசுத்த பிதாவே, நீ சத்தியமும் பரிசுத்த அளவும் உள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உலகின் கள்ள தாராசுகளால் உருவாக்கப்படாதபடி உமது பரிசுத்த ஸ்தலத்தின் தரநிலையை எங்கள் இதயத்தில் வையுங்கள். நாங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருப்பதினால் நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல என்பதை எங்களுக்கு நினைவூட்டுங்கள். உமது கிருபையை லேசாக எண்ணுவதிலிருந்தும் பரிசுத்தத்தோடு பேரம் பேச முயற்சிக்கும் இதயத்தில் இருந்தும் எங்களை காத்து கொள்ளுங்கள். எங்கள் வாழ்க்கையினால் உம்மை கனம் பண்ணவும் மகிழ்ச்சியோடே கொடுக்கவும் உம்மோடு வாழவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்கவும் பரிசுத்தமானதை எங்கள் கடைசி மூச்சு வரை பயபக்தியோடு பற்றி கொள்ளவும் எங்களை பலப்படுத்துங்கள். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.